శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాన్ అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమద్భుత పదాంభుజ యుగ్మరుగ్మ వ్యామోహతస్తవితరాణి గృహాయ మేనే అస్మద్గురోర్భగవతోచ దనేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా కేశకల్మషః వసుదాముపయాతోహం యాముదేయం నమామిదం. 14th చాప్టర్ 21st. అర్జున ఉవాచ కైర్లింగై స్త్రీన్ గుణాన్ ఏతా అతీతో భవతి ప్రభో. కిమాచారః కథం చైతాన్ స్త్రీన్ గుణానతి వర్తతే. శ్రీ భగవానువాచ ప్రకాశం చ ప్రవృత్తిం చ మోహమేవ చ పాండవ. ద్వేష్టి సంప్రవృత్తాని నివృత్తాని కాంక్షతి. ఉదాసీన వదాసీనో ఉభైర్యో న విచాల్యతే. గుణావర్తంత ఇత్యేవ యో వతిష్ఠతి నేంగతే. సమదుఃఖ సుఖ స్వస్థః. సమలోష్టాశ్మ కాంచనః. తుల్య ప్రియాపి యోధీరః. తుల్య నిందాత్మ సంస్కృతిః. మానాపమానయోస్తుల్యః. తుల్యో మిత్రారిపక్షయోః. సర్వారంభ పరిత్యాగీ. గుణాతీతస్స ఉచ్యతే. మాం చ యో వ్యభిచారేణ. భక్తి యోగేన సేవతే. సగుణాన్ సమతీత్యైతాన్. బ్రహ్మ భూయాయ కల్పతే. బ్రహ్మణో హి ప్రతిష్టాహం. అమృతస్యావ్యయస్య చ శాశ్వతస్య చ ధర్మస్య. सुखस्यैकान्तिकस्य च ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे गुणत्रयविभागयोगो नाम चतुर्दशोऽध्यायः. இதை முடிச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் சாப்டர் சாண்டி ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து குணத்ரய விபாக யோகான்னு இந்த அத்தியாயத்துக்கு பெயர். சுத்த ஞானஸ்வரூபனான சுத்த ஆனந்த ஸ்வரூபனான ஜீவாத்மா பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டு தனக்கு சுவாபாவிகமா சம்பந்தம் இல்லாத துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லியானோம், என்ன காரணம்? பந்தம். பந்தம்ன்றது அஞ்ஞான மூலம். ஒரு அஞ்ஞானத்தினால பிரகிருத்தியோட பின்னி பிணைஞ்சு தான் பிரகிருத்தியை தான் நினைச்சுட்டு இருக்கான். இப்ப பிரகிருத்தின்னு சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்கு மேல உடம்பு சரீரம் தான் அதனுடைய மினியேச்சர். இப்ப சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா கட்டுண்டு இருக்கான். அப்ப சரீரமே ஆத்மான்னு நமக்கு ஜீவாத்மானே பேசிவா சொல்லணும், மெதுவா சொல்லணும். நமக்கு என்ன ஒரு பிரமை அப்படின்னா, யாரோ யாரோ இருக்காங்க, நம்ம அப்படி இருந்துருக்கோம். எப்படி இருந்துருக்கோம்? சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த சரீரகத்தமா ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்படுறது. பசிக்கிறது, நமக்கு பசிக்கணும்னு நினைச்சிருக்கோம், சரீரத்துக்கு பசிக்கிறது. ஏன்னா அது ஒரு அதுக்கு ஒரு காரியங்கள்லாம் இருக்கு, அதனால அதுக்கு ஒரு சில வியாபாரங்கள்லாம் இருக்கு. அந்த வியாபாரங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது, நாம பண்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த சரீரம் எப்படி வேலை பண்றதுன்னு சொன்னா, சரீரம் வந்து பிரகிருத்தியா இருக்கிறதுனால சரீரத்துக்கு மூன்று குணங்கள் இருக்கு. மூன்று குணங்களுடைய லெவல்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்குச்சு அந்தந்த காரியத்தை அது பண்றது. மூன்று குணங்கள்ல சொன்னா சத்வம் ரஜஸ்தமசு. அந்த மூணுத்தோட நேச்சர்லாம் பார்த்தோம், அது என்ன பண்ணும்னு பார்த்தோம். பிரகாசத்துக்கு சத்வம் ஏதுவா இருக்கு, ஒரு கிரியைக்கு அல்லது கர்ம வசியத்துக்கு ரஜஸ் ஹேதுவா இருக்கு. அப்புறம் தமசுன்றது ஒரு பிரமாத ஆலசிய இதுக்கெல்லாம் வந்து தமஸ் ஹேதுவா இருக்கு. இப்ப மாறி மாறி இந்த குணங்கள்லாம் உடம்புல வந்துட்டு இருக்கு. மாறி மாறி வந்தா கூட சில பேருக்கு சில குணங்கள் பிராதான்யமா இருந்துட்டு இருக்கும், அது அவளுடைய கர்மா சம்ஸ்காரம் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆக மொத்தம் எவ்வளவு இதுவா இருந்தாலும் மிச்ச குணங்கள் எல்லாருக்கும் வந்துதான் இருக்கும். ஏன்னா யாரும் தூங்காமே உட்காந்துக்கிறது இல்லையே. தூக்கம்ன்றது எந்த ஞானியா இருந்தாலும் தூக்கம்ன்றது வந்துட்டு, எவ்வளவு பெரிய யோகியா இருந்தாலும் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் தூங்கிதான் ஆகணும். அந்த தமசை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாது, ஏன்னா சரீர தர்மம் அது. அது மாதிரி எவ்வளவு தமசுல இருந்தாலும் அவனுக்கும் சத்தம் வாங்கி ஒரு ஞானத்தை ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுறான் இல்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறான் கூட அவன் நம்மகிட்ட ஒரு உபதேசம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அப்ப சத்துவ குணம் ஓங்கி இருக்கும். அவன் சொல்லுவான், அப்ப வேதாந்தம் பேசுவான். அப்ப எங்க வேணா ஞானமானது இருக்கும், எங்க வேணா அஞ்ஞான மனதும் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அது குணங்களுடைய ஒரு இதுவா இருந்துருக்கு. இப்ப இந்த குணங்கள்னால ஏற்படக்கூடிய வியாபாரங்கள்லாம் தானும் அதுல மாட்டின்னுக்கிறதுனால தனக்கு ஏற்பட்டதுன்னு நினைச்சிட்டு இந்த ஆத்மா இருந்துருக்கா. ஆனா வாஸ்தவத்துல அந்த குணங்கள் வந்து இவனை பயன் பண்றது இல்லை, ஆனா அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால அந்த குணங்கள்லாம் இவனை பயன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அர்ஜுனன் கேக்குறான், அப்ப பகவான் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் விடணும். இந்த 20வது ஸ்லோகத்துல குணாலயதான் அதித்ய த்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜென்மம் பெற்று ஜரா துக்க விமுக்தோ விமுக்தா அமிர்தத்வம் அஸ்ததே. இந்த மூன்று குணங்களையும் கடந்து இருக்கக்கூடிய ஜீவாத்மா இந்த தேகத்தினால உண்டான ஜென்ம மிருத்யு ஜரா பிறப்பு இறப்பு மூப்பு ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் போகும்னு சொன்னார். உடனே அர்ஜுன் கேக்குறான், அச குணான் அதீதஸ்ய ஸ்வரூப சூச்சனாச்சார பிரகாரம், ஸ்வரூப சூச்சனா ஆச்சார பிரகாரம் குணா குண அக்கிய ஹேத்தம் பிரச்சன்னு அர்ஜுன உபாச்ச. இப்ப அவன் கேக்குறான், எப்படிப்பட்ட குணாதீசங்கள் இருக்கும், இந்த குணங்களை கடந்தவாளுக்கு அவளாம் எப்படி இருப்பா அப்படின்னு அவன் கேட்கறான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவ எப்படி நடந்து இந்த சித்தப்பிரஜத்தை காபாஷம் அப்படி பார்த்தா ரெண்டாவது அத்தியாயம் அவ என்ன பேசுவா எப்படி நடந்துப்பான்னு கேட்கறாங்க. மாதிரி கேட்கறான் அர்ஜுன உபாச்ச, கைர் லிங்கைஹி த்ரீன் குணான் ஏதான் அதீதா பவதி பிரபோ. பிரபோ ஏதான் குணான் அதீதா கை லிங்க கைஹி லிங்கைஹி பவதி கிம் ஆச்சார கதம் ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்தது. அவள எப்படி இந்த குணங்களை கிராஸ் ஓவர் பண்றா, அவ கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அடையாளம் என்ன, அப்புறம் அவளுடைய பிஹேவியர் நடப்பு எப்படி இருக்கும்னு கேட்கறான். சத்வாதீம் திரிங்குணான் ஏசான் அதீதா கைஹி லிங்கைஹி கைஹி லக்ஷணைஹி உபலக்ஷிதா பவதி. உபலக்ஷிதம்னா அடையாளம் காட்டப்படுறது, லக்ஷணம்னா அடையாளம். எந்தெந்த அடையாளங்கள்னால அவால வந்து அடையாளம் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் யாருங்கிற அந்த மூன்று குணங்களை கடந்தவர்கள். கிம் ஆச்சாரா அப்படின்னு கேட்டால் கேனு ஆச்சாரன்னு யுக்தா அசௌ, எப்படிப்பட்ட கான்டக்ட் அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா அவாளு சம்சாரத்தை இருந்தாகணும். இப்போ தண்ணி இல்லைன்னா எல்லாருக்கும் தண்ணி இல்லை, வெயில் அடிக்கிறதுனா எல்லாருக்கும் தான் வெயில் அடிக்கிறது, யோகி மட்டும் அதுக்கு பியாண்டா இல்லையே. ஆனால் எப்படி அதில் ஒரு விற்த்தாந்த ஞாபகம் வருது, இந்த காஞ்சி மகாபெரிவர்ன்றவர் அவர் அவரை பற்றி நிறைய ஐதிஹியங்கள் இருக்கு இல்லையா. அதில் ஒரு தடவை சொல்லிச்சு, ஒருத்தர் சொல்லியிருந்தார் எங்கேயோ ஒரு தடவை கேம்ப் அவர் எங்கேயோ போயிருக்குச்சு, ராத்திரி ஒருத்தரோட ஒரு அத்தியந்த பிரிய சிஷ்யர் அவரோட பேசிட்டு இருக்கச்சு, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆனப்போ அவர் சொன்னாரா, அந்த மாதிரி நீ போய் இங்கே உன்னால் படுத்துக்க முடியாது, நீ போய் வேற எங்கேயாவது படுத்துட்டு காத்தாருவான்னு சொன்னாராம். ஏன் உங்களால் மட்டும் முடியுமேன்னு கேட்டால் என்னால் முடியும் உன்னால் முடியாதுன்னு சொல்லி அமைச்சாராம். என்னென்னா அந்த இடத்துல அது வந்து விஷுவலாக அவர் வந்து இந்த மாட்டு கொட்டா அந்த மாதிரி இடத்துல தான் தங்குவார்ன்னு அவர் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ஏதோ ஒரு மூட்டை பூச்சி ஏதோ ஒரு ஜந்துக்கள் இருக்கு அதிகமாக இருக்கிற இடம் இருந்தாலும் அவர் அங்கே தான் படுத்துட்டார். ராத்திரி இந்த சிஷ்யர் வந்து அங்கே படுத்துக்கல, போயிட்டு வேற எங்கேயோ படுத்துட்டு இருந்துட்டு காத்தால வந்து பார்த்தா அவர் மகாபரியருடைய உடம்பு முழுக்க தடிச்சு தடிச்சு தடிச்சு வீங்கி இருந்துதான். அப்படி நீங்கியிருந்தாலும் அது அவருக்கு ஆக்சுவலாக போய் பாதிக்கலை, சரீரத்தை தான் அது வந்து பாதிச்சிருக்கு, அவரை ஒன்றும் பாதிக்கலை. அதான் முன்னாடி சொல்லி அமைச்சா உன்னால் முடியாது நான் நீ போயிட்டு வான்னு சொல்லி அந்த இவரை அமைச்சு. ஏன்னா அவர் அந்த இதில் இருக்கிறதுனால அது மாதிரி அவாலும் அங்கே தான் இருந்தாகணும். என்ன யோகியாக இருந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் இதே மெட்ராஸ்லேயே இருக்கானா இங்கே தான் இருந்தால் இங்கே தான் இருந்தாகணும். அப்போ அவாலாம் எப்படி நடந்துருந்துப்பா, எப்படி அவள் சமாளிக்கிறான்றதுக்காக கேட்கச்சு என்ன ஆச்சாரம்னு கேட்டால் ஆச்சாரம் இல்லை கான்டக்ட்னு ஆச்சாரம். நம்ம வந்து இன்னைக்கு ஆச்சாரம்னா ரொம்ப வைதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுருக்கேன் தவிர, ஆச்சாரம்னா என்னன்னு கேட்டால் சரதி சரதாத்து எப்படி நடந்துக்கிறது அதுதான். அன்றைக்கி சொன்ன மாதிரி எல்லாம் மருவி மருவி என்ன ஆகும்னா இந்த சப்தங்கள்லாம் அன்றைக்கி யாரோ கேட்டேன் காலக்ஷேபம்னா என்னன்னு கேட்டேன். காலக்ஷேபம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டைம் பாஸ், அதான் காலக்ஷேபம். ஆனால் அது கதாகாலம், இன்னொரு பதங்கள் நிறைய சேர்ந்துருக்கோம் முன்னாடி, கிரந்த காலக்ஷேபம் அப்படின்னு அதெல்லாம் போய் போய் இப்போ ஸ்கூலில் பசங்களை கேட்குற மாதிரி டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்டால் முதல் குழந்தை எழுந்து ஆரம்பிக்கச்சே மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஐ எம் கமிங் ஃப்ரம் சோன் சோன் சொல்லும். அப்படி வந்துட்டு பத்தாவது குழந்தை என்ன பண்ணணும்னா வெறும் பேரையும் ஊரையும் மட்டும் சொல்லும். அப்போ ஆனால் அது தாத்பரியம் என்னென்னா முதலேருந்து நம்ம அனுபவிச்சுக்கணும். அது மாதிரி இந்த சிலது ஆச்சாரம் அதுதான் நம்ம சொல்கிறோம் ஆச்சாரமாக இருக்கா அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்குமே ஆச்சாரம் உண்டு. அது துராச்சாரம் சதாச்சாரம்ன்றக்க ஒழிய ஆச்சாரம்ன்ற பதத்துக்கு அது மாதிரி சுக்கிம் ஆச்சாரா கதஞ்ச ஏத்தான் இங்கே இருக்கு அஸ்ய ஸ்வரூப அவகதேகே லிங்கபூதாச்சாரா கீதுஷா இத்தியர்த்தா. அவன் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய ஆச்சாரம் எப்படி இருக்கும், கதஞ்ச ஏதான் கேன உபாயேன சத்வாதீன் தீங்குணம் அதிபத்தத்தை. அவன் அவன் மட்டும் எப்படி முடியறது, எப்படி இந்த மூன்று குணங்களையும் சத்வாதீன்னு சொன்னதுனால சத்வரஜ சமோ குணங்களை எப்படி அவன் கடந்து செல்கிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாஷம் ச பிரவிருத்தம் ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்கதி. அதாவது சத்வமோ ரஜசோ தமசோ மூணுமே மோகம்தான். நாம் நினச்சிக்கலாம் ஞானத்துக்கு பின்னாடி போகிறது நமக்கு சத்துவகுணமாக இருக்கலாமேன்னு சொன்னால் அதுவுமே மோகம்தான். அது எந்த ஞானம், சப்த ஞானம் ஆக்சுவலாக. அதாவது ரெண்டு ஞானம் இருக்குது, ஞானம் டூ ஃபோல்டு, பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானன்றது சித்தமாக இருந்துருக்கு, அது ஆத்மா. எப்போ பாரு அந்த லைட்டு 24/7 எரிஞ்சுட்டு தான் இருக்குது, பட் நமக்கு அது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால பரோட்ச ஞானம் தேவைப்படுறது. ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறோம், வாத்தியார் சொல்கிறார் அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஓ இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சத்துவகுணம் பண்ணுற வேலை இந்த பரோட்ச ஞானத்தை தெரிந்து போகிறது தான். அதனால தான் அத்வைதி சொல்லி என்ன சொல்கிறா, சித்தமாக இருக்குன்றான் மோட்சமானது சித்தம். ஏன்னா மோட்சத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவளோட வாதம். ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் தான் மோட்சம்னு சொன்னால் அது உருவுள்ளதுன்னு இருக்குது. நம்ம போய் எதையும் லைட்டை விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம், எரிய விளக்கு நம்ம பார்த்தா போகிறோம்னா அந்த மாதிரி சொல்கிறேன். பட் நாம் அப்படி சொல்கிறது இல்லை, நமக்கு பொறுத்த வரைக்கும் மோட்சமாக ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நமக்கு சாத்தியம். சாத்தியம்னா டு பி அக்கம்ப்ளிஷ்டு. அத்வைதிகளுக்கு சித்தம் ஆல்ரெடி தேர், ஏன்னா இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு மோட்சம். அப்போ சொல்கிறார் பிரகாஷம் ச பிரகாஷமும் ஒரு இல்யூஷன் தான். நிறைய தெரிஞ்சுக்கணும், சில பேர் அங்கேயும் ஓடுறோம், நமக்கே இருந்திருக்கு இங்கே கலக்ஷமாக ஓடுற அங்கே கலக்ஷமாக ஓடுற, அதுவே ஒரு மோகம்தான். ஏன்னா ஒரு கிரந்தத்தை ஒழுங்காக வாதிச்சு அந்த அர்த்தத்தில் நின்றாலே அதே பெரிய விஷயம்தான், மிச்சம் அனுபவம் தான். அப்ப அந்த காலக்ஷேபம் பண்றதுக்காகவே ஒரு டென்ஷன் ஏற்படுத்திட்டு ஆத்திரக்க வேலையை விட்டுட்டு இப்படிலாம் ஓடிந்தா நான் ஞானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஓடுறதும் ஒரு மோகம் தான். ஏன்னா கடைசியில அத்தனை ஞானத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண கேட்டா ஆற்றுலாம் உட்கார்ந்தானோ நாங்க ஓடக்கூடாதுதான் அந்த ஞான சம்பாதத்துடைய வேலையே. ஆனா இவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஓடுறோம். ஏன் ஓடுறோம்னா அதுவும் மோகம் தான். அக்கா ஆனா இதுக்கு டாக்டர் என்ன கேட்டா ஞானத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஞானம்ன்றது அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஓடணும் அவசியம் இல்லை. இருக்கு தெரிஞ்சின்றதுல பிரதிஷ்டிதமா இருக்கிறதே அதுதான் அதனுடைய ரிசல்ட்டே. அப்ப ஒரு காலக்ஷேபம் பண்ணி அதுல ஒண்ணும் தெரிஞ்சிக்காம நாலு பத்து காலக்ஷேபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அப்பப்ப நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கணும். என்ன என்ன சொல்றாரோ அது நம்ம அந்த நம்ம குணங்களை வளர்த்துக்கணுன்றதுக்காக சொல்ல வந்த விஷயம். அதனால போட்டார் அவனுக்கு பிரகாசமோ பிரவிருத்தியோ மோகமோ மூணுமே வந்து இதுதான் எல்லாமே. நான் துவேஷி சம்பிரவிருத்தானி ஆரம்பிச்சு வச்சதை பட்டு துவேஷிக்கிறது இல்லை, வந்ததை துவேஷிக்கிறது இல்லை, வராததை ஆசைப்படுறது இல்லை, வந்துருத்தேன்னு துவேஷிக்கிறது இல்லை. எது அனிஷ்டம், அனிஷ்டத்தை வந்துருத்து ஆனால் துவேஷிக்கிறது இல்லை, இஷ்டப்பட்டது வரல ஆனால் எதிர்பார்த்தது இல்லை. அதான் விஷயம் இருக்கு. ஆத்ம வெத்திரிக்தேஷு வஸ்துஷு அனிஷ்டேஷு சம்பிரபிரத்தானி. ஆத்மாவை காட்டிலும் வேற வெத்திரிக்தம்னா வேறையா இருக்கிறது, வேறையா இருக்கக்கூடிய வஸ்துஷு எது அனிஷ்டேஷு. ஆத்மாவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அனிஷ்டம்தான். அவைகள் சம்பிரபிரத்தானி அப்படின்னு சொன்னா சத்ரஜஸ்தமசாம் காரியானி. அந்த அந்த விஷயங்கள்ல இந்த குணங்கள்லாம் வந்து வெளியில வியாபாரம் பண்ணச்சே பிரகாச பிரவிருத்தி மோக ஆக்கியானி யோன துவேஷ்டி. அப்ப அந்த குணங்கள்லாம் என்ன பண்ணா குணா குணேஷு வர்த்தந்தேன்னு. இப்போ கண்ணுன்றது வச்சுக்கோ, கண்ணுக்கு காட்சி தேவை. அதனால நம்மளால என்னென்ன கேட்டால் ஒருத்தர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், அப்படி ஒரு விஷயம் போனால் உடனே திரும்புறது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அதுதான் டிசைனே, டிசைனே அப்படிதான் இருக்கு. ஒரு சப்தம் கேட்டா இதை விட இன்னொரு சப்தம் அதிகமா கேட்டா நம்ம ஆட்டோடைக்கு காது அங்கே தான் போகும். அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை நம்ம நம்மளோட வில்ல எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். அப்ப ஆத்மா எப்ப ஒரு வில் எக்ஸசைஸ் பண்றதோ, தன்னுடைய சங்கல்பத்தை எக்ஸசைஸ் பண்றதோ அப்ப அது கண்ட்ரோல் ஆகும். அப்ப ஒரு இடத்துல நம்ம காட்சியானது இருக்கும், இன்னொரு இது வந்தா கூட அங்க திரும்பி பார்க்க மாட்டோம், நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கோம். ஆனா அது இல்லாததுனால என்னதுன்னு கேட்டா அப்ப குணம் குணத்தோட இருந்துட்டு இருக்குன்றத. அப்ப சத்வஜஸ்தமசாம் காரியானி பிரகாச பிரவிருத்தி மோகாக்கியானி யோன துவேஷ்டி. சரி, குணங்கள் குணங்களோடு இருக்குன்னு அவைகளை வெறுக்க மாட்டான். ததா ஆத்ம வித்திரிக்தேஷு இஷ்டேஷு வஸ்துஷு தானியேவ நிவிருத்தானி இந்த காங்கதி. ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வஸ்து இல்லை, இல்லை கிடைக்கல, ஒரு பந்திக்கே போகிறோம் வச்சுருக்கோம், பந்தியில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அடுத்து வரப்போகிற என்ன ஐட்டம் பார்த்துட்டே இருக்கோம், ஐயோ பாவக்காய் கூட்டாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் வச்சுக்கோம். இல்லை அது ஸ்வீட்டு போகிறோன்னா ஐயோ வரணுமே வரணுமே, போயாச்சு என்ன போனாலும் சாப்பிட்டு வருது, அந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன். அதுதான் விரும்பாத விஷயம் வந்தாலும் இருக்கிறது இல்லை, விரும்பின விஷயம் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அதான் சொல்ற நான் நிவர்த்தானி காங்கதி துவேஷ்டி சம்பிரவிருத்தான துவேஷ்டி நிவர்த்தானி நான் காங்கதின்னு போட்டுட்டார். ஏன்னா எல்லாமே குணங்களுடைய காரியங்கள் தான் அப்படின்னு போட்டுட்டார். உதாசீனவத் ஆசீனக குணைர் யோன விசாலியத்தை குணா வர்த்தந்த ஏச்சேவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீனப்படுத்திதான் சொல்றார், உதாசீனப்படுத்தி தான் சொன்னு கேட்டா கண்டுக்கலாம் அர்த்தம். உதாசீனமா கண்ணா கண்டுக்காமே இருக்கிறது, என்ன வந்து மதிக்கல, பரிபவப்படுத்து அடுத்த லெவல், இன்சல்ட் பண்ணிட்டான்றது அடுத்த லெவல். உதாசீனமா இருக்கானா பார்க்கவே இல்லை, முதல்ல இன்சல்ட் பண்ணா நம்ம சந்தோஷம் பண்ணோம், ஏன்னா வந்து சரி பண்ணுவோம் அட்லீஸ்ட் ரெகனைஸ் பண்ணா அப்படின்னா. உதாசீனமா இருக்கா அப்படின்னா கண்டுக்க கூட இல்லையே, பாவி என்று சொல்லாயின்னு அழகா சொல்றேன், பாவி நீ என்று சொன்ன வந்து அட்லீஸ்ட் இல்ல பாவி அப்படியா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்காது. பாவி என்று சொல்லாயின்னு அதுவாக முடியல, இல்ல என்று சொல்லாயின்னு அதுவாக முடியல வருது, பாவி என்று சொல்லாயின்னு அதாவது அப்படியா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்காரு. அப்படி சொன்னோட ஹாப்பி என்ன அட்லீஸ்ட் ஹாப்பி ரெகனைஸ் அப்படிங்கிறது. அப்ப உதாசீனமா இருக்கிறதுனா பார்க்காம இருக்கிறது, ஆமா அதாவது இக்னோர் பண்றது. நீங்க என்ன சொன்னீங்க, கண்டுக்காமே இருக்கிறது. அதான் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் மறந்து போயிடுறது, ஒரு வார்த்தை மறந்து போயிடுது, இக்னோர் பண்றதுக்கு ஒரு வார்த்தை, டிஸ்ரிகார்ட் பண்றது மறைச்சுக்கோம், ஏதோ ஒன்று நெக்லெக்ட் பண்றது. அவன் எப்படி தான் கேட்டா அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். குணைகி யோன விசால்யதே குணாகா வர்த்தந்தே. இதெல்லாம் குணங்கள்லாம் அப்படிதான் இருந்துருக்கும், குணங்களுடைய வேலைகள் அப்படின்னு. யோ அவதிஷ்டதி நேங்கதே, இங்க இங்கத்தேனா அசையறது, நே இங்கத்தேனா ஒன்றும் அசையாம உட்காந்து. இந்த ஜனகருடைய கதைகள்லாம் சொல்லிச்சு, ஜனகருக்கு மாதிரி ஏதோ காலக்ஷேபத்தில் எங்கே இருக்கிறச்சு மித்தில பத்தி எரியுதுன்னா அவர் ஒன்றும் அதனால ஒன்றும் இதுவே பண்ணலையா, ஒன்றும் அவருக்கு ஒன்றும் அதனால என்ன பண்ணாரா? அதுக்காக அதுக்காக ராஜா தர்மத்தை விட்டார கேட்டா அப்படி அர்த்தம் இல்லை, அவர் தெரியும்ன்றதுக்காக. உதாசீன பத்து ஆசீனா குணவெத்திரிக்த ஆத்ம அவலோகன திருப்தியா திருப்தியா அந்நற்ற உதாசீன பத்து ஆசீனா, ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்கிறது இல்ல. அப்புறம் அந்த விசு படத்துல வர கேரக்டர் மாதிரி ஆயிடும், திண்ணையில உட்காந்து எதுவுமே பண்ணாம உட்காந்து அப்படி அர்த்தம் இல்லது. ஆத்ம அவலோகனத்திலேயே இருந்துட்டு அதை காட்டிலும் வேற ஏதாவது விஷயம் நடந்தா அதனால ஒண்ணும் அவனுக்கு இது இல்லை, சரீரகதமான அபேட்ச எதுவும் கிடையாது. அந்த மாதிரி அர்த்தம் அது. குணைகி துவேஷ காங்க்வேஷ காங்கா துவாரேன யோன விசாலியதே, துவேஷமோ அல்லது காங்கனா வெறுப்பு விருப்பு, இந்த ரெண்டும் இல்லாம அப்படியே உட்காந்துருக்கான். குணங்களால ஏற்பட்டது, அவனுக்கு ஒரு விருப்பம் கண்டிப்பா உண்டு. என்ன விருப்பம்னா ஆத்மா அவலோக்கணம் தான் அவனோட விருப்பம். அப்ப ஆத்ம வத்திரிக்தமான தேக கத சம்பந்த விஷயங்கள் இருக்கணும், அந்த விஷயங்கள்ல விருப்பு வெறுப்பு காட்டாம இருந்துருக்கான். குணாகா சர்வேஷு காரியேஷு பிரகாஷாதிஷு வர்த்தந்தே இது அனுசந்தாய, குணங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுவேஷு காரியேஷு, சத்வகுணமா புதுசா ஒண்ணு ஏற்பட்டா ஞானம் ஏற்பட்டா அது தெரிஞ்சுக்க ஆசைப்படும். எல்லாரும் ஆர்வம் இருக்கு, என்ன ஆர்வம்னா பக்கத்தாவதுல யாரு குடி வந்திருக்கா தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் தானே. ஏன் அப்படின்னா அதான் நேச்சர், குணத்தினுடைய வேலை இருக்கு, யாரு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும், சத்தம் கேட்கறது யாரோ வந்திருக்கா போய் பார்க்கணும்னு. ரஜோகுணம் வேற, உடனே அது மேல ஏதாவது அவன் எங்கேஜ் எப்படி என்கேஜ் பண்றது, சத்வகுணம் மாதிரி அங்க ஸ்டாப் ஆயிடும். சரி யாரோ வந்திருக்கா யாரு வந்திருக்கா தெரிஞ்சுட்டா சந்தோஷம், ஓகே ரஜோகுணம் படி மேல போடுது. இதெல்லாம் என்னன்னா குணங்களுடைய ஒரு வேலை. வர்த்தந்தே இது அனுசந்தாய, அனுசந்தானம் பண்ணிட்டு தூஷ்ணீம் அவதிஷ்டதே, தூஷ்ணீம் அவதிஷ்டதுன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் எப்பவுமே வந்து ஒரு பிரவிற்த்தி இருக்கக்கூடிய சம்பிரதாயம் தான். கைங்கரியம் எப்பயும் நம்ம மடாதிபதிகள்லாம் போனால் எப்பயும் எதாவது ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறதா இருந்தால் வேற எதுலேயும் எக்ஸாம்பிள் ரமண மகரிஷி தான் இருந்தாலும் வச்சுக்கோ, மாட்டு குழந்தையிலே இருந்தாருங்க. ஏன்னா அதுதான், அது ஒரு ஸ்டேட். பட் நாம அதை ரொம்ப இது பண்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படி உட்காரத்துக்கு பதிலாக பெருமாள் கைங்கரியம் இருக்கலாம் நம்மளுடைய இது. அதனாலதான் நம்மளுடைய சன்னியாசிகள்லாம் அந்த மாதிரி, ஏன்னா இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி நம்மளோட இதுல, எப்பயும் அந்த ஒரு ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய படங்கள் எல்லாம் போனா. அந்த ஏன்னா நம்ம ரியலிஸ்டா இருக்கிறதுனால அவன் நினைக்கிறா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு இருக்கிறது ஏகாந்தமா இருக்கிறது. அதனாலதான் அந்த சன்னியாசிகள்லாம் நிறைய பேர் ஏகாந்தத்திலே இருந்துட்டு இருப்பான். பட் நம்ம சன்னியாசிகளாக இருக்க முடியாது, ஏன்னா இது பரம்பரை அப்படி போயின்னு இருக்கு, குரு பரம்பரை அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. மடங்கள் ஸ்தாபனம் பண்றா, அது சில பேர் இருந்திருக்கா. அவ சன்னியாசத்தை அவன் வாங்கிட்டு ஏகாந்தத்திலேயே அவள் டைம் பண்ணுவா, வைஷ்ணவ சன்னியாசிகளும் இருக்கா. ஆனா ஒரு அவ ஒரு பரம்பரையில வந்துட்டா வச்சுக்கோ, அந்த மாதிரி திடீர்னு இருக்க முடியாது. ஏன்னா சிஷியாலாம் கவனிக்கணுமே, சிஷியனுடைய குறைகள்லாம் தீர்க்கணும். விவாதிகள் அவனு பேச மாட்டேன் என்னால உட்கார்ந்து இருந்தாய், அப்புறம் வேற எங்கேயாவது ஏற்கனவே எல்லாம் வெளிலாம் போயிட்டு இருக்கா, அப்புறம் எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடுவான். அதனால தூஷ்ணி மோதிஷ்டதே ந இங்கதே ந குணகாரிய அனுகுணம் சேஷ்டதே. நான் அடுத்த வாழ்ந்த அஞ்ஞானத்தை போக்குறதான் குருக்களுடைய வேலை, முக்கியமான வேலை. இல்லை நான் ஞானத்தில் இருக்கேன், நீங்களாம் எப்படியான போகணும்னு அவ்வளோ இருக்க முடியாது. ஏன்னா தயைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா பகவானே இந்த தயனால்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கான். சாஸ்திரத்தை உண்டு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதே அதுதான். அதுதான் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு கருணை ஜாஸ்தி. குணகாரிய அனுகுணம் சேஷ்டதே, குண குணத்துக்கு ஏற்ப மாதிரி இவனும் அதுல இன்வால்வ் ஆக மாட்டான், இன்வால்வ் ஆகாம இருந்துட்டு இருப்பான். சமதுக்க சுகஸ்வஸ்த சமலவஷ்டாஷ்ம காஞ்சன துல்லிய பிரியாபியோ தீரஹா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்கிருதி மான அபமானயோகோ துல்லியா துல்லியா மித்ர அரிபக்ஷயோகோ சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீத ச உச்சதே. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். சம துக்க சுகா, துக்கமோ சுகமோ சமமாக இருக்கிறது. துக்கம் வந்தவுடனே எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணுறது, சுகம் வந்தால் எல்லாத்துக்கும் எகிரி குதிக்கிறதுன்னு இல்லை. அன்னியன்னை காரியத்தை அவன் மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்வஸ்தக அப்படின்னா ஸ்வஸ்தக எப்பயும் அந்த ஆத்மா இதுலேயே இருந்துட்டு இருக்கிறது. சம லோஷ்ட அஷ்ம காஞ்சனா, லோஷ்டம்னா மண்ணு, அஷ்மனா தங்கம், தங்கமோ மண்ணோ எதை கொண்டு வந்தாலும் சமமா பாவிக்கிறது. நாம எப்படி இதை பாவிக்கணும்னு சொன்னா, இருக்கிற வஸ்து எல்லாமே வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் அந்த எண்ணமானது இருக்கும் நமக்கு. தங்கத்துல வச்சுட்டு வட்டில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், ஆள் மண்ணில் பண்ண வட்டில் வச்சாலும் ஒண்ணுதான், இன்னும் கேட்டா வாழையில தொண்டை பண்ணி வட்டில் வச்சாலும் வட்டில் வட்டில் தான், ஆனால் மாற்றம் இல்லை. அதுல எங்க கலெக்ஷன் ஆச்சாரியன் பத்மநாபாச்சாரியர் இருக்கார், அவருடைய பிதாமகர் ரொம்ப உதார குணம், அவ பெரிய தனிக்காலவா இருந்தாலும் உதார குணம் ஜாஸ்தி. அப்போ யாரோ ஒருத்தர் பொண்ணுக்கு விவாகம் பண்ணணும் இது இல்லைன்னு சொன்னப்ப இவர் வேற ஊரில் இருந்திருக்கார், இவரோட நிர்வாகம் வேற ஊரில் இருக்கு, கணக்கு பிள்ளைலாம் அங்கே இருக்கார். என்ன பண்ணார், பெருமாளுக்கு வெள்ளி வட்டெல்லாம் வச்சுருக்கார். அவர் கேட்ட உடனே செய் இம்மீடியட்டாக வேண்டதுனால என்ன பண்ணார்னா, இந்த வட்டிலெல்லாம் கொண்டு போய் ஏதோ அவர்கிட்ட கொடுத்தோ இல்லை அதை ஏதோ பண்ணியோ அவர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன பண்ணார்னா, பெருமாள் கேட்க நிற்கக்கூடாது இல்லையா, உடனே வாழை பச்சு தொண்டை பண்ணி வச்சு பெருமாளுக்கு பண்ணார். ஆக மொத்தம் இது எதுக்கு இருக்குன்னா, இந்த நம்மளுடைய ஒரு இதுக்காக ப்ரெஸ்டீஜை காட்டுறதுக்கோ அல்லது நம்மளுடைய இதுக்காகவோ இல்லை, இது பகவானை பண்ணுறதுக்கு சுத்தமாக இருக்கிறதுக்காக இருக்கே ஒழிய வாழைன்னா நித்தியம் பண்ணிக்கணும் உட்காந்து, அந்த மாதிரி இதுக்காக தான் அது இருக்கு. அதாவது சமலோஷ்ட அஸ்வகாந்தன, அந்த மாதிரி தங்கமோ வெள்ளியோ மண்ணோ ஏதோ ஒன்று உபயோகமோ பாத்திரமோன்ற எண்ணம் மனது இருக்கு. துல்லிய பிரிய அப்பிரியா, துல்லிய பிரிய அப்பிரியான்னு சொன்னா பிடிச்சிருக்காளோ பிரிகளையோ யார் வந்தாலும் சமபாவனையோடு இருக்கிறது. தீரஹா, தீரஹா பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதா தீரன்னு பெயர். கல்யாசன் சொல்லிச்சு, விகார ஹேது சதி விக்ரியந்தே ஏஷாம் சேதாம்சி தேயவ தீராகான்னு சொல்றான் குமார சம்பவத்தில். எங்க சித்தமானது விகாரம் அடையறதுக்கு எல்லா காரணங்களும் இருக்கோ அங்க அங்க அந்த விகாரம் இல்லாமல் இருக்கதான் ஒரு தீரனுடைய அழகு. அதான் ராமனை பத்தி சொல்லிச்சு, இந்த சூர்பனைகள்லாம் வந்தா கூட முதல்ல அழகான உருவம் எடுத்து தான் வர, அப்போ ஒரு அழகான ஒரு பெண் வந்தா கூட அதில் பத்தி மயங்காம இருக்கிறதுக்கு ஒரு இது கூட இருக்கிறது. அந்த மாதிரி அடுத்து போடுற நமக்கு ரொம்ப வேண்டிய இடம், துல்லிய நிந்த ஆத்ம சம்ஸ்கிருதி திட்டா இல்லை நம்ம புகழ்கிறா, ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து மான அபமான, இப்போதான் சொன்னோம் ஒரு இடத்துல போனால் ஓஹோன்னு கொண்டாடினா, ஒரு இடத்துல போனால் கண்டுக்கவே இல்லை இல்லை சொல்லிட்டா, அது இல்லாமல் சரி ஓகே எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறது. மித்ர ரிபு மித்ர அரிபக்ஷ யோகோ, ஃப்ரெண்டு எனி ரெண்டு பேர் பட்சத்தில் சேமாக இருக்கிறது. எப்பன்னு கேட்டால் உதாரணத்துக்கு தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோ, அது ஃப்ரெண்டோ எனிமியோ தப்பு தப்பு தான், அந்த மாதிரி பாவத்தில் ஈக்குவலாக பார்க்கறது. சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொன்னால் இந்த சரீரகதமான நடவடிக்கைகள்லாம் இருக்கணும், அது எல்லாத்தையும் விட்டுறது, எதெல்லாம் ஆரம்பிச்சது அதெல்லாம் விடுறது. ஏன்னா சர்வாரம்ப பரித்தியாகினா மொதத்தையுமே விடுறது அர்த்தம் இல்லை, மோட்சத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி ஆகணும். பட் சரீரகதமாக பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆத்ம வத்திரிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுடுறது, அவன்தான் குண அதீதா. சமதுக்க சுகா துக்க சுக்க யோகோ சமஹா சித்தா ஸ்வஸ்தா, சுக்கமோ துக்கமோ ரெண்டுத்துலேயும் சித்தமானது சமமாக இருக்கிறது. ஸ்வஸ்தான்னு சொன்னால் ஸ்வஸ்மின் ஸ்திதா, ஆத்மனி ஏவ அவஸ்திதா, ஆத்மா ஞானத்தில் இருக்கிறது. ஸ்வ ஆத்மீக பிரியத்வேன தத் வத்திரிக்த புத்திராதி ஜென்ம மரணாதி சுக துக்க யோகோ சமசித்த இத்தியர்த்தா. கிரிய கமெண்ட்ரி யோசிங்க. அப்போ ஆத்மீக பிரியத்வேன, தன்னுடைய ஆத்மாக்கு அழிவு கிடையாது, அப்போ அதுலேயே இருந்துருக்குது. ஆத்ம வத்திரிகமாக சரீரகதமான உறவுகள்லாம் இருக்கணும், இவா போயிட்டா அவா போயிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், துக்கம் துக்கம்ன்றது பண்ணிதான் ஆகணும், ஏன்னா சொசைட்டியில் இருக்கோம். ஆனால் ஒரேடியாக அதுக்காக நம்ம வந்து அத்தியந்த துக்கப்படக்கூடாது. அதுக்காக புத்திராதி ஜென்ம மரணாதி சுக துக்க யோகோ சமச்சித்தா இத்தியர்த்தா. ஒரு பிறப்பு ஏற்பட்டால் உடனே இது பண்ணுறது இல்லை, ஒரு இறப்பு ஏற்பட்டாலும் உடனே அதுக்காக அப்படியே சோர்ந்து போயிடுறது இல்லை, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு போடுறது. ததையேவ சமலோஷ்ட சமலோஷ்டாஷ்ம காஞ்சனா, ததையேவச துல்லியம் பிரியாபிரிய துல்லியம் பிரியாபிரிய விஷய. அதனாலேயே இப்போ படிப்படியாக கொண்டு போகிறார் உறவுகள், அது சரீர பந்தம், அதில் தான் நமக்கு அட்டாக்மெண்ட் ஜாஸ்தி. 99% பேர் மனுஷால பணமானு கேட்டால் மோஸ்ட்லி மனுஷாக தான் அஜ்ஞானம் ஜாஸ்தி இருக்கும், சில பேர் தான் மனுஷா வேணா பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லவா இருப்பா, ஒரு அது ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம தெரியல. ஆனால் இவர் கொண்டு போகிற விஷயம் என்ன கேட்டால் உறவு ஃபஸ்ட்டு, அது கூட மனுஷான்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததின்னு நினச்சது நமக்கு அது ஜாஸ்தி இருக்கும். யாரோ கொண்டு போகிறான்னு சரி ஆயின் போகணும்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு நம்மளுடைய சந்ததி நம்மளுடைய ரத்தம் சொல்லமா இல்லையா, அப்போ நிச்சயமாக வந்து எவனாலும் யோசிப்பான், ஐயோ போயிடுறதுன்னு இல்லை பின்னாடி வருந்தவனாக இருக்கும். அதனால் அதுவே சமமாக இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ லோஷ்ட அஷ்ம மண் தங்கம் எல்லாம் ஒரே சமமான திருஷ்டி, பிரிய அப்பிரிய எல்லாம் சமமான திருஷ்டி, தீரஹா பிரகிருத்தியாச விவேக குஷலா அதான் போட்டார். இது பிரகிருதி, இது ஆத்மான்ற விவேக மனது எப்பயும் இருந்துட்டே இருக்கும். அது குஷல எக்ஸ்பர்ட். ததையவ துல்லிய நிந்தாம சம்ஸ்கிருதி, அதான் இது அப்படியே தேசிக என்ன பண்றாருன்னா, ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல சுனிஷ்டா ஒரு இது இருக்கு, ஒரு அதிகரணம் இருக்கு. ஒரு பிரபத்திய பண்ணவன் எப்படி இருக்கணும், சுனிஷ்டாபிதானன் ஒரு அபிதான் நினைக்கிறேன், சட்டின பேர் மறந்து பேர்த்து. அந்த அதிகாரத்தை சொல்றார், இந்த மாதிரி யாராவது நம்மளை திட்டினா நம்ம எப்படி எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், யாராவது நம்மளை சண்டை போடுறா இல்லை திட்டுறா அப்படின்னு சொன்னா, நம்ம அவளுக்காக முதல்ல பரிதாபம் பண்ணணும், சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, நாம் நம்ம மேலே தப்பு இல்லை வச்சுக்கோங்க, நம்ம மேல தப்பு இல்லாம அவ திட்டுறா அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை அவ எடுத்துக்கிறா, அவ புண்ணியம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோம். இப்ப நம்ம மேல தப்பு இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கணும், தப்பு ரியாக்ட் நம்ம பாவம்லாம் கழியிறது. ஆக மொத்தம் நம்மள ஒருத்தர் வெய்யறாங்க என்ன இருந்தது கேட்டா, நாம அந்த வெசல அதை வெய்யற ஏத்துட்டோம் ஏத்துட்டோம்னு சொன்னா என்ன, நம்மளோட பாவத்தெல்லாம் அவ எடுத்துக்கிறான்னு தாற்பயமா இருக்கு. புண்ணியம் நமக்கு வந்து சேர்றதுன்னு வச்சுக்கோம், அதனால அவளை பார்த்து பெருதாக பண்ணும், என் பாவத்தான் எடுத்துக்கிறியப்பா அப்படின்னு, இல்லை சந்தோஷப்படலாம் என் பாவத்தான் எடுத்துக்கிறியன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாவம் வந்துச்சுன்னா துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்கிருதி, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் செய்யமா இருக்கிறது. ஆத்மனி மனுஷத்வாதி அபிமான கிருத குண அகுண நிமித்த ஸ்துதி நிந்தையோகோ ஸ்வ அசம்பந்த அனுசந்தானின துல்லிய சித்தா. ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் திட்டுறான்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஆத்மால ஒன்றும் தோஷமே கிடையாது. ஆக மொத்தம் அவன் சொல்லக்கூடிய தோஷமானது சரீரகதமான தோஷம். இது என்ன கடையில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட மாட்டோம், என்ன வஸ்திரம் போட்டுன்னு போறோம், என்ன பாக்குறா என்ன, ஏன்னா லோகமானது முதல்ல அதுதான் பார்க்கும். சாமான்யமா லோகமானது, இப்ப நேற்று கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அப்ப சொன்னார் அவர், இல்லை சார் நம்ம வந்து கெத்த காட்டணும் சார் எப்பயுமே, இல்லை லோகம் மதிக்காது, நம்ம இப்படிதான் இருக்கணும், அந்த கெத்தாக இருந்தாலும் லோகம் மதிக்கும். நம்ம சில சார் இருக்க வேண்டி இருக்கு லோகத்துக்காக. அதுதான் ஒரு கதை சொல்லுவா இல்லையா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்ன்ற போஜனத்துக்காக பந்தி கூப்பிட்டுருந்தா போனார், போனால் ஏதோ ஒரு கீஞ்ச வஸ்திரம் அதெல்லாம் கொடுத்துட்டு போனால் வச்சுக்கோங்க, போனால் வாட்ச்மேன் உள்ள உடலை, இது விஐபி இது நாட் அலோடு ஆத்துக்கு போனால் இங்கே இருந்த பைய சூட்டு பேண்ட்லாம் போட்டுன்னு வந்தால் அதே வாட்ச்மேன் அடையாளம் தெரியல உள்ளே விட்டுட்டான். போனால் வெள்ள பண்ணாங்க, சாப்பாடு எடுத்து கோட்டு பாக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாராம், சாப்பிடு சாப்பிடுன்னு எல்லாம் பார்த்தா, என்ன யார் இது இந்த கிணக்கு யாரை கூட்டுது அப்படின்னு போய் கேட்டு, என்ன ஆச்சு பிரச்சனை என்னன்னு கேட்டால், சொன்னாரா இல்லை இதுக்கு தானே எங்கள் மதிப்பு, அதான் இதுக்கு சாதம் ஊட்டிகிட்டு இருக்கேன்னு. அப்போ நடந்ததை கேள்விப்பட்டு அவள் வருத்தப்பட்டா, இல்லை தப்பு தான் சொல்லி, ஏன்னா லோகமானது இட் அட்டாச்சஸ் வேல்யூ டு ஆல் பெரிஃபெரல் திங்ஸ். காரில் வந்து இறங்கினா ஓ பெரிய ஆள் நினைச்சுக்கிறான், இவன் நினைச்சுக்கிறான், யாரும் அவன் வந்து அவன் வீட்டு வேலை கடவுளும் இருக்கலாம் தெரியாது. காரில் வந்து இறங்கினா நினச்சிக்கிறான், இல்லை கார் பக்கத்தில் இருக்கிறான் கார் ஒன்றுதான் நினைக்கிறான், ஏன்னா கார் வந்து பெரிய வேலை நினைச்சிருக்கான். காரை ஓட்டினா ஓ டிரைவர், ரெண்டு பேருமே காரில் தான் போகிறோம், ஒரு டிரைவரும் காரில் தான் இருக்கா, பேசஞ்சரும் காரில் தான் இருக்கா, ஆனால் லோகம் பாருங்க அந்த பேசஞ்சருக்கு ஒரு மதிப்பை கொடுக்குறது. அப்போ இவன் ஒரு ஞானி என்ன நினச்சிப்பானா, ஓகே இவா நம்மளை ஏற்றி வச்சுருந்தக்காளா, அது இந்த இது மாதிரி விஷயங்களுக்காக இது ஏற்றி வச்சுருந்துருக்கா, இல்லை இறக்கினாலா. இது கைங்கரியம் மடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆஸ்பெக்ட். ஏன்னா நாமளாக நினச்சிருந்தக்கோம் கைங்கரியம்னா கூட எனக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஏன்னா அதுதான் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ எவ்வளவோ இருக்குது, இப்போ மடப்பள்ளி கைங்கரியம் இருக்குது, இப்போ பார்த்துலச்சுங்க கோவிலில் போனால் கூட கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி உட்காந்து பண்ணக்கூடிய காரியம் நிறைய இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் அங்கே பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த தேங்க்லெஸ் ஜாப் வேணும், என்ன இந்த இந்த வேலையை பண்ணி என்ன தோணும், ஒரு ஒரு பேர் இருக்கா, அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ அது எல்லாமே கிடைக்க போகுதுன்றது நமக்கு இல்லை, இல்லை சரீரகத்தமான ஒரு விஷயம்ன்றத தத் பிரயுக்த மான அபமான யோகோ தத் பிரயுக்த மித்ர அரிபக்ஷ யோகோ அப்படி ஸ்வசம்பந்த அபாவாதி என துல்லிச்சித்தா. ஏன்னா மித்திரனோ இனிமையோ இல்லை சரீரகதமான ஒரு உறவு தான். ஆத்மாவுக்கு எல்லா ஆத்மாவும் பந்து தான், அதான் ஆத்ம பந்துன்னு சொல்லுவா சில பேர், உறவா இல்லாமல் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஆத்ம பந்துன்னு சொல்லுவா. இந்த ஆத்மாவுக்கு எல்லாமே ஃப்ரெண்டு தான், பட் சரீரம் வச்சு பார்க்கச்சே தான் ஃப்ரெண்டு இனிமின்னு வச்சுருக்கு. அதனால ஆத்மா அசம்பந்த ஸ்வ அசம்பந்த அனுசந்தானேன துல்லிய சித்தா அப்படி ஸ்வசந்தா பாவ ஸ்வசம்பந்தா பாவாதீவ துல்லிய சித்தா. தேகித்வ பிரயுக்த சர்வாரம்ப பரித்யாகி, அதான் தேகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வயிற்று கொழுப்பு சொல்லமோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ஏவம் பூதா ச குணாதீதா உச்சதே. எவன் ஒருத்தன் அப்படி இருக்கானோ அவன் தான் அந்த குணங்களை கடந்தவன். அவன் அதாவது அவன் பண்ணக்கூடிய காரியத்துல ஒரு ஆத்ம திருப்தியை தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. பணத்துக்காகவோ இல்ல புகழுக்காகவோ பேருக்காகவோ அந்த மாதிரிலாம் காரியத்தை பண்ண மாட்டான். அப்படி பண்ணிட்டு இருக்க காரியமா இருந்தால் அதெல்லாம் நிறுத்திடுவான்னு தாற்பயமாது. அத ஏவம் ரூப குண அத்தியே பிரதான ஹேதுமாக. சரி, இதெல்லாம் எப்ப எப்படி முடியும், இப்ப எப்படி நாம எல்லாம் கடக்க முடியும்னு கேட்டா, பிரதான ஹேதுன்னு சொன்னா தன்னோட முயற்சியிலேயே பண்ணலாம். அதுதான் இங்க என்ன விசேஷம் கேட்டா, ஒரு ஜீவாத்மாக்கே சங்கல்ப சக்தி உண்டு பண்ண முடியும், ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஜான் ஏறுனா முழு சறுக்கிற கதை. அப்ப வேற என்ன வழின்னு கேட்டா, மாம்சையோ மாம்சைய அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை ச குணான் சமதீத்திய ஏதான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம் என்னை எவன் தோஷமில்லாத பக்தியோகத்தோடு கூட சேவிக்கின்றானோ சேவனம் பண்ணுகின்றானோ அவன் இந்த மூன்று குணங்களையும் நன்றாக கடந்து பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொன்னா அந்த பிரம்மத்வம், அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பிரம்மன், அந்த பிரம்மபாவத்தை அடைகின்றான். நாண்யம் குணேபியம் கர்த்தாரம்னு சொன்னார் 19வது ஸ்லோகத்துல. இந்த இந்த காரியங்கள்லாம் நடந்துருக்கு இல்லையா, இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு யாரு காரணம் கேட்டா இந்த குணங்கள் தான் காரணம். வாஸ்தவத்துல ஆத்மா காரணம் இல்லை. இந்த சரீரத்தில் நடக்கூடிய மாற்றங்களுக்கு எல்லாம் குணங்கள் தான் காரணம், ஆத்மா காரணம் இல்லை அப்படிங்கறத இத்தியாதினா உத்தேன பிரகிருதி ஆத்ம விவேக் அனுசந்தான மாத்திரேன குண அத்திய சம்பத்தது. இப்படி இந்த பிரகிருதி ஆத்ம விவேகம் விவேகமே பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, பிரகிருதி வேற ஆத்மா வேறன்ற பிரிச்சு தெரிஞ்சுக்க அனுசந்தானம் இல்லாம குண அத்தியக ந சம்பத்ஷதே, இந்த குணங்களை கடந்து செல்லுதல்ன்றது நடக்கவே நடக்காது. தஸ்ய அநாதிகால பிரவிருத்த விபரீத வாசனா பாத்தியத்த சம்பவாது. இந்த அநாதிகாலமா சம்பாதிச்சு வைக்கப்பட்ட அந்த விபரீத வாசனைகள் இருக்கு இல்லையா, எப்ப வேணா நம்ம இது பண்ணிட்டோம். அந்த முனிவர் என்ன பண்ணார், ஜலத்துக்கடியில போய் சமாதி நிலையில் இருந்தார், தியானத்துல இருந்தார், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மீனானது தன்னோட குடும்பத்தோட போச்சு, அவ்வளவுதான். அதை பார்த்தா தனக்கும் ஒரு குடும்பம்னு ஆசை வந்துருச்சு. ஒன்னு இஷ்ட கலந்து வெளில வந்து பார்த்தா பெரிய சம்சாரியா போயிட்டார், மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இப்ப என்னாச்சும் கேட்டா அவ்வளவு ஃபால் அந்த ப்ராசஸ்ல அது பின்னாடி கொண்டு விட்டுடும். சில கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இறக்கி விடுற மாதிரி, விஸ்வாமித்த தபஸ் பண்ண தபஸ் லிஸ்ட இல்ல, கேட்கறவாள் ஹெல்ப் பண்ணிட்டு தபஸ் எல்லாம் போச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு, பேலன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி என்ன பண்ணு கேட்டா, அநாதிகால பிரவர்த்த விபரீத வாசனா பாத்தியத்து சம்பவாது. எப்ப வேணா அது நம்மளை சரி கூட்டுடும். அதான் இங்கே திரும்பி கூட்டணும் அழுவார் கேட்கற, நான் இங்கே இருக்கேன் என்ன சொன்னேன், குறை இங்க இங்கே இருக்கேன், இங்கே கைங்க பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆனாலும் இது இந்த நிஷ்டையானது எப்பவுமே இருக்காது. ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மள களைச்சு விட்டுட்டு போயிடும், அதனால வேண்டாம் அப்படிங்கிற. அது மாதிரி மாம் மாம்னா யாரு, சத்திய சங்கல்பம், சத்திய சங்கல்பனாக இருக்கக்கூடிய என்னை பரம காரணிக்கம், வெறும் சத்திய சங்கல்பம் மட்டும் இருந்தா போறாது, கருணையோடு கூடியவனை ஆசித வாசல்ல ஜலதின், தன்னை அடைந்தவர்களுக்கு அப்படியே அந்த வாத்சல்யத்தை பொழியக்கூடிய என்னை அவ்யபிச்சாரேன. வியபிச்சாரம்னு சொன்னா தோஷம், நம்ம லோகத்துல கூட வியபிச்சாரன்ற பதத்தை யூஸ் பண்றோம். அது என்னன்னு கேட்டா முறையில்லாத அர்த்தம், அதான் வியபிச்சாரம் வியபிச்சாரன்ற பதத்தை யூஸ் பண்றோம். அவ்யபிச்சாரேன்னு சொன்னா ஐகாந்த விசிஷ்டேன, ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு எண்ணத்தோட பக்தி யோகேனச்ச யஹ சேவதே, பக்தி யோகத்தோடு கூட எவன் என்னை பஜிக்கின்றானோ சஹ ஏதான் சத்வாதி குணான், அவன் இந்த மூன்று குணங்களை துரத்தியான், மமமாயா துரத்தியன் சொல்லிருக்கார். அதுவும் வரப்போறது கேடி, மமமாயா துரத்தியன்னு சொன்னா என்னுடைய மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயையானது குணமயி, குணமயி வெறும் இன்எக்ஸ்பிளிகபிள் ஃபோர்ஸ் இல்ல, அத்வைதத்தில் சொல்லச்சேதான் அந்த மாயின்னு என்னன்னு கேட்டா அச்சித்தியமான சக்தின்னு சொல்றான். நாம் என்ன சொல்றோம்னா இந்த பிரகிருத்தியுடைய குணமை, மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாயனுடைய இது. அது அதித்திய பிரம்ம பூயாய பிரம்மத்துவாய கல்பதே, அந்த பிரம்மபாவத்தை அடைகின்றான். பிரம்மபாவ யோகியோ பவதி, அந்த பிரம்மபாவத்தை அடையிறதுக்கு யோகியனா இருக்கான். யதாவசிதம் ஆத்மானம் அமிர்தம் அவ்யயம் பிராப்னோதி இத்யர்த்தஹ. அதாவது உள்ளத உள்ளபடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அமிர்தம்னு சொன்னா அது அழிவில்லாத நிலையை அவன் அடைகின்றான்னு, மாற்றமில்லாத நிலையை அவன் அடைகின்றான். தாற்பயம் கடைசி பத்தியம், பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்த அமிர்தசிய அத்தியசிச்ச சாஸ்வதசிய தர்மசிய சுகசிய ஐகாந்திகசிச்ச. மூன்று கோல்ஸ் பார்த்தோம் முன்னாடியே. கைவல்யம்ன்ற ஒரு கோல், ஐஸ்வர்யார்த்தி ஒருத்தர் இருக்கான், கைவல்யார்த்தி இருக்கான், மோக்ஷார்த்தி இருக்கான். மூணுத்துக்குமே நான் தான் பேசுது அப்படிங்கிறார். பிரதிஷ்டா அகம்னு சொன்னா பிரதிஷ்டை பிரதிஷ்டா நிலை, நான் தான் மூணுத்துக்கும் நிலை. எதுக்கு? பிரம்மணா அமிர்தசிய அவ்யயசிய, மூணுத்துக்கு நான் தான். அதுக்கு உண்டான வழிகளிலேயே நான் தான் வந்து நிலைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதான் சாஸ்வத தர்மசிய சுகசிய ஐகாந்திகசன்னு எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டது. ஹி சப்தோ ஹேதௌ பிரம்மணோ ஹி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹீக்கு சம்ஸ்கிருதம் அது. பொதுவாக ஹீன்னு சொன்னால் இண்டீர்னு அர்த்தம். ஹி நிச்சிதமா ஹி அப்படின்னா இண்டீர்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹேத்து, இந்த இடத்துல காரணத்துக்காக சொல்லிருக்கார். எதனால்? எஸ்மாது அகம் அவ்யபிசாரி பக்தி யோகேன சேவிதா அமிர்தசிய அவ்யயசிய பிரம்மண பிரதிஷ்டா ததா சாஸ்வதசிய தர்மசிய அதிசயித நித்திய ஐஸ்வர்யசிய ஐகாந்திகசிய சுகசிய ச வாசுதேவ சர்வம் இத்தியாதினா நிர்திஷ்டசிய ஞானினஹ பிராப்தியசிய சுகசிய அத்யர்த்தஹ. என்னன்னு கேட்டால் மூன்று விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஐஸ்வர்யம், ஒன்று வந்து கைவல்யம், ஒன்று வந்து மோட்சம். இந்த மூணுத்துக்குமே நான் தான் பேசிஸ். வாசுதேவஹ சர்வம் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். மூணு பேருமே அப்படிதான் பக்தி யோகம் பண்ணியானோம். பக்தி யோகம் பண்ணிச்சு வாசுதேவ சர்வம் பண்ணியானோம். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் விசிஷ்டன் ஆத்மான்னு தான் அவனை கொண்டாடுறார். அந்த ஞானிக்கும் அடைவனாக நானே இருக்கேன். கைவல்யத்தை அடைய விரும்புகிறவருக்கும் நான் தான் பேசிதான் இருக்கேன். அதிசயித்த நித்திய ஐஸ்வர்யத்தைன்னு சொன்னால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் நான் தான், மூணுத்துக்கும் நான் தான் பேசிதா இருக்கேன்னு சாதிக்கிறார். எத்யபி சாஸ்வத தர்ம சப்த பிராபக வச்சன ததாபி பூர்வோத்தரையோ பிராப்திய ரூபத்தேன தஸ்ய தத் சாகச்சரியாது அயமபி பிராப்திய லட்சக்கா. இல்லை சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டால், தர்மம்னு சொன்னால் மீன்ஸ் எப்பயுமே. இப்போ அடையுதல் ஒன்று இருக்கு, எது அடையப்படுறதோ அது ஒன்று இருக்கு. அடையப்படுறத தான் தான் தன்னை சொல்லிக்கணும். ஆனால் அந்த பிராப்தியம்னா அடைய வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிறார். ஏன்னா அது வந்து அப்போ தான் அதை வந்து ஐஸ்வர்யமாக எடுத்துட்டு மூணுத்துக்கும் இல்லாட்டி கான்டெக்ட்ஸுக்கு ஒட்டாதுன்றதுக்காக தத்து சாகச்சரியாது அயமதி பிராப்திய லட்சக்கா. அந்த தர்மத்தையே அதை பிராபியமாக எடுத்துட்டு சொல்லிட்ட, பிராபகமாக எடுத்துக்காம பிராபியமாக எடுத்துன்னு சொல்லிட்டாருன்னார். எது துத்தம் பவதி பூர்வத்திர தெய்வி சேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவ ஏ பிரபத்தியந்தே இத்தியாரப்பிய குணாத்தியத்திய தத் பூர்வக அக்ஷரைஸ்வரிய பகவத் பிராப்தியினாம் ச பகவத் பிரபத்தியேக உபாயத்தையா பிரதிபாதித்தாத்து ததேகாந்த பகவத் பிரபத்திய பிரபத்தியேக உபாய குண அத்தியய தத் பூர்வக பிரம்மபாவ சைதி. இதெல்லாம் ரொம்ப ஹை ஃபண்டாவா இருக்கு. என்ன இருக்கு தாற்பயம் கேட்டா, பகவான சரணம் அடையிறதா அந்த மாயையை கடக்கிறதுக்கு மாமேவையே பிரபத்தியந்தே மம மாயா துரத்தியா. என்னுடைய இந்த குணமயம் குணமயமா இருக்கக்கூடிய மாயை இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம். இந்த குணமயமா இருக்கக்கூடிய மாயை கடந்தாதான் மூணு லட்சியம் அடைய முடியும். கைவல்யமோ ஐஸ்வர்யமோ முதுவோ மூணுமே எப்ப முடியும் கேட்டா, என்ன அடைவர்களுக்கு தான் தத் பூர்வக அக்ஷர ஐஸ்வர்ய பகவத் பிராப்தினாம். அக்ஷரனா கைவல்யம், ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யார்த்தி, பகவத் பிராப்தினா மோட்சம். இந்த மூன்று பேருக்குமே என்ன கேட்டா, பகவத் பிரபத்தியேக உபாயத்தாயாக பகவான அடையிறது மாத்திரம்தான் உபாயம். பிரதிபாதித்தவாது இதை பிரதிபாதனம் பண்ணதுனால ததேகாந்த பகவத் பிரபத்தியேக உபாய குண அத்தியய. அப்ப பகவான அடையிறதா இந்த குணங்களை கடக்கிறதுக்கு உபாயம் அப்படின்னு தற்பூர்வக பிரம்மபாவக சைதி. அதை முன்னாக கொண்ட அந்த பிரம்மபாவம் மூன்று விஷயங்களுக்கும் கைவல்யம் ஐஸ்வர்யம் மோட்சம் மூணு பேருமே. ஆனா இந்த மூன்று குணங்களையும் கடந்தாகணும். அந்த மூன்று குணங்களையும் கடக்கிறதுக்கு என்ன கேட்டா பகவான் அடையிறதான். அந்த மூன்று குணங்களை கடையிறது ஏன்னா அது பகவான் சக்தி குணமயி மாயா மமமாய துரத்தியான்னு சொல்லிருக்கார். ஆக மொத்தம் மூணு பேருமே குணங்களை கடக்கிறதுக்கு என்ன சரணம் அடைகிறதா ஒரே வழி அப்படின்னு போட்டுட்டார். அதனால அதோட இந்த 14வது அத்தியாயமானது முடிகிறது. 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். கீதா சங்கர ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். கீதா சங்கிரகம் அஞ்சாம் பக்கம் புருஷோத்தம யோகன் பேரு பதினஞ்சாம் அத்தியாயத்துக்கு. ஏன்னா ஃபுல்லா பகவான் சொல்லப்படுறதவர் எப்படி பகவான் வந்து பிரகிருத்தியை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் விலட்சணமாக தான் சொல்லப்படுறது. ஆனால் புருஷோத்தம யோகன் பேரு. அதுக்கு 19வது ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்துல அச்சின்மிஷ்ராத் விசுத்தாச்ச சேதனாத் புருஷோத்தம வியாபனாத் பரணாத் ஸ்வாமியாத் அன்யஹ பஞ்சதசோதிக்கஹ அச்சின்மிஷ்ராத் விசுத்தாத் ச. பிரகிருதியை காட்டிலும் பஞ்சமி எது? அச்சின்மிஷ்ராத் அப்படின்னு சொன்னா ஆத்து அந்த பஞ்சமி பக்தி, அதை காட்டிலும் விசுத்தாச்ச சேத்தனாத் புருஷோத்தமாக. இந்த சேத்தனை விழுக்கம் கேட்டா விசுத்தமா இருந்தா கூட அவன் பிரகிருதியோட கலந்து கட்டியிருக்கான். அப்படிப்பட்டவனை காட்டிலும் புருஷோத்தமான பகவான் வியாபனாத் பரணாத் சுவாமியாத் மூணு பண்றான். வியாபனாத்னா எல்லாத்துலயும் பரவி இருக்கான். பரணாத்துல எல்லாத்தையும் பறிக்கிறான், பறிக்கிறதுல எல்லாத்தையும் தாங்கிறது. அப்புறம் சுவாமியாத்துனா எல்லாத்தையும் சுவாமியா இருக்கான். அவன் தான் யாரும் கேட்டா அந்யஹ, அந்த புருஷோத்தமன். பஞ்சதசோதிதான பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா புருஷோத்தமன் யாரு? அவன் இந்த சேத்திரனை காட்டிலும் வேறா இருக்கக்கூடியவன். ஏன்னா இப்ப இந்த சேத்திராலேயே ஒருத்தர எடுத்துட்டு அவனை கூட புருஷோத்தமன் சொல்லலாம். பொதுவா லோகத்துல லீடர் அப்படின்னா அந்த லீடரும் அந்த யாரும் லீட் பண்றாலும் அவள் ஒருத்தன் தான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை. அவன் புருஷோத்தமன் சொன்னா இவாள காட்டில் எப்பயுமே விசேஷ விலட்சணமா இருக்கக்கூடியவன். அதான் போட்டுண்டர் அச்சின்மிஷ்ராது விசுத்தாச்ச சேத்தனாது புருஷோத்தமஹ அந்யஹா. இவ இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் அவன் வேற. எதனால் கேட்டா வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து எல்லாத்தையும் வியாபிக்கிறான், எல்லாத்தையும் பறிக்கிறான், எல்லாத்துக்கும் சர்வஸ்வாமியா இருக்கான். அவன் தான் அவனை பத்தி தெரிவிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் தான் 15வது அத்தியாயம். அடுத்து பார்க்கலாம். சரி, 15வது க்ஷேத்ராத்யாயே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பூதயோகோ 482 பிரகிருதி புருஷயோ ஸ்வரூபம் விசோத்ய விசுத்தஸ்ய அபரிச்சின்ன ஞானைக ஆகாரஸ்ய ஏவ புருஷஸ்ய ராக்ருத குண சங்க பிரவாக நிமித்தஹ தேவாத்யாகார பரிணத பிரகிருதி சம்பந்தஹ அனாதிஹி இத்யுக்தம். இது 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ராத்யாயம் அதுக்கு பெயர். 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ர க்ஷேத்ரங்க பூதயோகோ, க்ஷேத்ரம்னா பிரகிருதி சரீரம், க்ஷேத்ரஜ்ஞான ஜீவாத்மா, இந்த ரெண்டு பேருடைய அவைகள் பிரகிருதி புருஷன்னு அவளுக்கு ரெண்டுத்துக்கும் பெயர். ஸ்வரூபம் விசோத்திய ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெண்டுத்தினுடைய ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விசுத்தசிய அபரிச்சின்ன ஞானைக்க ஆகாரத்தை ஏவ புருஷசிய. வாஸ்தவத்தில் ஜீவாத்மா விசுத்தன், சுத்தமா இருக்கக்கூடியவன், எந்த களங்கமும் அவனுக்கு கிடையாது. அவன் அது மட்டும் இல்லாம அபரிச்சின்ன ஞானைக்கு ஆகாரச்ச, எந்த தடையும் இல்லாத ஒரு ஞானத்தை உடையவன். அவனுக்கு பிராகிருத குணசங்க பிரவாக நிமித்தா, பிரகிருதியோட கூடக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களோட கூட சங்கம்னா அசோசியேஷன். அதனால என்னாச்சுன்னு கேட்டா தேவாத்யாகார பரிணத பிரகிருதி சம்பந்த அனாதி இத்யுக்தம். வாஸ்தவத்துல அவன் பிரகிருத்தியோட சம்பந்தமே கிடையாது. ஆனா கர்மாவனால பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டு தேவன் மனுஷன் திரியக்கு இத்தியாதி அவனுக்கு ஒரு இது கிடைக்கிறது, ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, அதுவும் அனாதியா இருந்திருக்குன்னு சொன்னார். இதுக்கு அதனுடைய பேசிஸ் ஆரிஜின் வந்து சொல்ல முடியாது. எப்ப முதல் முதல்ல பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுனால இந்த ஜீவாத்மா தேவன் மனுஷன் திரியக்குன்னு அவனுக்கு பெயர்கள் நேம் அண்ட் ஃபார்ம் கிடைச்சி இருந்திருக்கான். அனந்தரேஜ அத்தியாயி அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல புருஷஸ்ய காரிய காரண உபயாவஸ்த பிரகிருதி சம்பந்த குணசங்க மூலக பகவதா ஏற்கத்தா. இந்த பிரகிருத்தியோட அவன் இப்படி கட்டுன்றது என்ன காரணம் கேட்டா அந்த குணங்கள் தான். அது காரண அவசியம் சரி, காரிய அவசியம் சரி, ரெண்டுத்திலையுமே குணங்களுடைய குணங்கள் தான் காரணம் அந்த சங்கத்துக்குன்றத சொன்னார். அதுக்கும் யார் காரணம்? பகவான் தான் காரணம். மமயோனின் மகத் பிரம்மான்னு சொன்னார், தஸ்மின் கர்ப்பம் ததாமியம், என்ன பண்ண நான் தான் சேர்த்து விடுறேன். இது உக்துவா குணசங்க பிரகாரம் சவிஸ்தரம் பிரதிபாத்திய, குணத்தினுடைய அட்டாச்மெண்ட் எப்படி ஏற்படுறது, மூன்று குணங்களையும் சொல்லி அந்த மூன்று குணங்களுடைய காரியங்கள்லாம் சொல்லி, குணசங்க நிவர்த்தி பூர்வக ஆத்ம யாத்தாத்ம வாப்திகீச்ச பகவத் பக்தி மூலா இது உத்தம். குணசங்க நிவர்த்தி, சங்கம்னா அட்டாச்மெண்ட், அப்ப இந்த குணங்களோட கூட அட்டாச்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு கேட்டா, ஓவர் கம் பண்ணி தான் ஆத்ம யாத்தாத்ம அவாப்தி, ஆத்ம அந்த பிரம்ம பாவத்தை அடைய முடியும். அது எப்படி அடைய முடியும் கேட்டா, பகவத் பக்தி மூலா, பகவான் இடத்துல பக்தி யோகம் பண்ணா, அதாவது அவனை சரணம் அடையிறது. இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு, இது பிரபத்தியை சொல்றதா பக்தியை சொல்றதான்னு சொல்லிட்டு. ஏன்னா போன ஸ்லோகத்துல பார்த்து வச்சுக்கோங்க, 26 பார்த்து வச்சுக்கோங்க, பக்தி யோகேனு போட்டிருக்கார் இல்லையா, அந்த பக்தி யோகம்னு போட்டிருக்கார். ஆனா மாம் ஏ பிரபத்யந்தேன்னு போட்டிருக்கார், மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்னை எவர்கள் அடைகின்றனர்னு போட்டிருக்கார். ஆனா கீதா சாஸ்திரமானது பக்தி யோகத்தை சொல்ல வந்ததுதான் நம்மளுடைய சம்பிரதாய சொல்ற விஷயம். ஆனா பிரபத்தியை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு, பக்தி யோகத்துக்கு அங்கமா பிரபத்தியை ஒத்துருக்கும். பக்தி யோகம் ரொம்ப கஷ்டமான, அதான் ஈஸ்வர பிரதிதானத்தான் யோக சத்துவத்தில் வச்சிருக்கா. ஒன்று அவனே முயற்சி பண்ணி வரலாம், இல்லாட்டி ஈஸ்வரனை அடைஞ்சி அந்த பக்தி யோகத்துக்கு அப்பப்போ ஹெல்ப் கேட்டுக்கிறது. ஒரு ஏணியாக இருந்து பகவான் தூக்கி விடுறான். அப்படி பிரபத்தியானது பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு, அங்கமாக இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பிரபத்தியே சாட்சாத் மோட்சத்துக்கே உபாயமாகும்னு சொல்லி அது பிரபத்தி யோகம்னு நிர்வாகம் பண்ணுறோம். ஆக மொத்தம் பிரபத்தி ஒத்துன்னு இருக்கோம் இங்க, ஆனா அது அங்கமா அங்கீயா, அங்கம்னா பக்தி யோகத்துக்கு ஒரு ஸ்டெப்பு, அங்கீனா டைரக்டாவே இதுவான்றதுல ஒரு விசாரம் இருக்கு. இதானின் பஜனீயசிய பகவதா, இப்பொழுது இந்த 15 அத்தியாயத்துல பஜனீயசிய பகவதா, போற்றப்பட வேண்டிய அல்லது அடையப்பட வேண்டிய பகவானுடைய கஷராட்சராத்மக பத்த முக்த விபூதி யுக்தசிய விபூதி பூதாத்து கஷராட்சர புருஷத்வயாது நிகிலஹேய பிரத்யேக அல்யானேகதானதையா அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன விசஜாதீயஸ்ய புருஷோத்தமத்வம் ச பக்தும் ஆரபதே. அவன் புருஷோத்தமன். இப்ப புருஷோத்தமன் சொல்லிட்டா புருஷர்களுக்குள்ள உத்தமன் அர்த்தமா இல்லை, அதான் உத்தம புருஷான்னு சொல்றாரு. உத்தம புருஷான்னா இவன் வந்து பத்த ஜீவனை காட்டிலும் முக்த ஜீவனை காட்டிலும் வேறானவன். ஏன்னா முக்த ஜீவனும் புருஷோத்தமன் தான் டெக்னிக்கலா சொல்ல போன. அதனால பகவான் என்ன கேட்டா, பத்த ஜீவன் முக்த ஜீவன் ரெண்டு பேரை காட்டிலும் அவன் வந்து விலட்சணமானவன், அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன. எதனால எனக்கு சொல்லப்படுறது, க்ஷரங்க சப்தத்தினால பத்த ஜீவன், அக்ஷர ஜீவன் அக்ஷர சப்தத்தினால முக்த ஜீவன். அத க்ஷர அக்ஷர க்ஷராட்சர ஆத்மக பத்த முக்த விபூதி யுக்தசிய, விபூதினா எல்லாமே அவன் சொத்து தான். அப்ப லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தோட கூடியவன். விபூதி பூதாத்து க்ஷராட்சர புருஷத்வயாது, க்ஷர புருஷன்னா பத்த ஜீவன், அக்ஷர புருஷன்னா முக்த ஜீவன். இவாளை காட்டிலும் நிகிலஹேய பிரத்யேக கல்யாண ஏகதா, கல்யாண ஏகதானதையா, எந்த விதமான ஏயமும் அவனத்துல ஒட்டாது, கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட கூடிய அவனை பத்தி சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார். தத்ர தாவது அங்க முதல்ல அசங்க ரூப சஸ்திர சின்ன பந்தாம் அக்ஷராக்கிய விபூதிஞ்ச பக்தும் சேதி ரூபம் பந்தாகாரேன விததம் அசித் பரிணாம விசேஷம் அஸ்வத்த விரக்ஷாகாரம் கல்பையன்னு ஸ்ரீ பகவான் உபாச்சர். முதல்ல இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா, இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய பந்தமானது போகணும். அப்ப பந்தத்தை அறுக்கிறது, பந்தத்தை அறுக்கிறதுனா அதுக்கு ஒரு மெட்டபாரிக்கலா சொல்ற, இந்த பிரகிருதியை வந்து ஒரு விரக்ஷமா கல்பிச்சுண்டு ஒரு மரமா பாவிச்சுண்டு, அந்த அந்த மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கேட்டா, அசங்க ரூப சஸ்த சின்ன பந்தம், அசங்க ரூபன்னு சொன்னா டிசோசியேஷன், அதான் வைராக்கியம் இத்தியாதிகள்லாம், அதை கொண்டு அந்த பந்தத்தை வெட்டி எரியணும். அக்ஷராக்கிய விபூதிச்ச பக்தம், அப்பதான் அந்த முக்த நிலையை பத்தி சொல்ல முடியும். சேதி ரூபம் பந்தாகாரன விததம் அசித் பரிணாம விசேஷம், சேதி ரூபம்னா வெட்டப்பட வேண்டிய இந்த பந்தாகாரம், இந்த பிரகிருதி விரக்ஷம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லிட்டு அஸ்வத்த விரக்ஷாகாரம், அஸ்வத்த அஸ்வத்த மரம்னு இந்த அரச மரம் தான் அதை சொல்ற, அதை உதாரணமா சொல்லி சொல்ல போற. அதுல ஸ்ரீ பகவான் உவாச்ச, அடுத்த கிளாஸ்ல சாண்ட் பண்ணலாம், இப்ப அர்த்தம் மட்டும் சொல்லிடுறோம். ஊர்வ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் ராகுர் அவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத ச வேதவிது. ஊர்வ மூலம் அதஷாக்கம், லோகத்துல பொதுவா மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வேறு கீழே இருக்கும், கிளைகள் மேல இருக்கும். ஏன் வேறு கீழே இருக்கு கிளைகள் மேல இருக்குன்னு சொன்னா, அந்த வேருக்கு ஆதாரம் பூமி, பூமி கீழே இருக்கிறதுனால வேறு கீழே இருக்கு, கிளைகள் அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்னால மேல இருக்கு. ஆனா இந்த சம்சாரம்ன்ற பந்தம், இந்த விருட்சம் இருக்கு, இது ஊர்த மூலம் அதர்ஷ்டாகம், இதோட வேறு மேல இருக்கு, கிளைகள்லாம் கீழே இருக்கு. ஏன்னா இது இந்த பிராகிருத பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு விருட்சம் இல்லை, மேலேருந்து பிரம்மா தொடங்கி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ஆதாரமானது ஒரு ஒரு லோகத்துக்கு ஆதாரம் மேல மேல மேல இருக்கிறதுனால, அதுல பிரம்மாக்கே ஆதாரம் பகவான் இருக்கிறதுனால இந்த விருட்சத்தோட வேர் மேல இருக்கு சோர்ஸ், அதனால அதோட வேர் மேல் நோக்கி இருக்கு. அப்ப வேர் மேல் நோக்கி இருக்குன்னா அதுல இருந்து காய்ச்சி தங்கக்கூடிய இலை கிளை எல்லாம் கீழ் நோக்கி இருக்கு. அதான் அதர்ஷ்டாக்கம். அது என்னன்னு கேட்டா அஸ்வத்தம் பிராகு அப்படின்னா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பாஷ்யக்காரர்களுக்கு சொல்லப்படுற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ்யயம் அவ்யயம்னா இது ஏன் அவ்யயம்னு சொன்னா, மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி பல பிறப்பம் பிறந்த திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்க போறது, ஞான ஏற்படுற வரைக்கும் அந்த விஷயமானது போக போறது இல்லை. சந்தாம்பு எஸ்ய பர்ணாணி, சந்தங்கள்னா வேதங்கள், வேதங்கள் தான் அதனுடைய இலைகள். எஸ்தம் வேத ச வேதவித், எவன் இதை அறிகின்றானோ அவனே உண்மையான வேதவித். எம் சம்சாராக்கியம் அஸ்வத்தம் ஊர்துவ மூலம் அதஷ்டாக்கம் அவ்வியம் பிராகு ஸ்ருதயா, ஸ்ருதி தான் சொல்றது. ஏன்னா பிராகுன்னு சொன்னா கூறுகின்றன, எவைகள் ஸ்ருதயா ஸ்ருதிகள் கூறுகின்றன. எம் எதை சம்சாராக்கியம் அஸ்வத்தம், இந்த சம்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்வத்தம், இந்த அஸ்வமரத்தை அஸ்வத்த மரத்தை ஊர்துவ மூலம் அதஷ்டாக்கம், மேலே வேர் கீழே கிளைகள் அது சொல்றாலோ எனக்கு அதுக்கு சுத்தி பிரமாணம் சொல்கிற ஊர்தமோலோ அவாக்ஷாக்க ஏஷோ அஸ்வத்த சனாதனஹன கடவல்லி கட்ட கடோபனிஷத்து ஊர்தம் மூலம் அவாக்ஷாக்கம் விரக்ஷம் யோ வேத சம்பிரதின்னு ஆரண்ய காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவாக்குன கீழ அத ஹேண்டது மேல அவாக்குன்னு அந்த கணத்துல சப்தமானது பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சப்தலோகோபரி நிமிஷ்ட சதுர்முகாதித்வேன தஸ்ய ஊர்தம் மூலத்துவம், சப்தலோகங்களுக்கு மேல சதுர்முகாவோட லோகம் இருக்கு அங்க, அதனால மேல அதுக்கு ஊர்வ மூலத்துவம். மேல மேல மேல ஏன்னா நல்லது சொல்றது மேல் இருக்கக்கூடிய உலகங்கள் தான். கீழே போக போக பந்தமும் ஜாஸ்தி, வெளில வர்றதும் ரொம்ப கஷ்டம், அதான் கீழே இருக்கு. அப்ப பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ல அங்க இருக்கிற ரொம்ப கீழே இருந்துட்டு இருக்கும். ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ல மேல தேவர்கள்லாம் மேல இருக்கும், அதுல பிரம்மா வந்து ரொம்ப ஈஸி வேர்லயே இருந்துட்டு பெறவர். அவருக்கு என்ன ஞானம் அடைஞ்சாருன்னா அப்படியே யூ கேன் கிராஸ் ஓவர். நாமெல்லாம் கீழே இருந்துட்டு இருக்கோம், அதாவது கஷ்டப்படுறோமா இல்லையா நமக்கு தெரியல. கத்தர ஏதோ கடைக்கு போனேன், கடைக்கு போனால் பக்கத்தில் வந்து ஒரு இந்த கடை, ஒரு கசாப்ப கடை வச்சுக்கோங்க, அதில் ஒரு கூண்டில் கோழியெல்லாம் போய் அடைச்சி வச்சுருக்கான், பத்து கோழி அடைச்சி வச்சுருக்கான். அந்த பத்து கோழி அதில் வந்து போட்டு வச்சுருக்கான், லாக் பண்ணி வச்சுருக்கான். இப்போ இதுங்களுக்கெல்லாம் தெரியறதா தெரியலையா பந்தத்தில் இருக்கோன்னு நமக்கு தெரியல பார்த்தா, ஏன்னா அது அங்கேயே சண்டை போட்டுருக்கு, அங்கேயே கொப்பரக்கோன்னு கோயின்னு இருக்கு, அங்கேயே குடும்ப விருத்தி பண்ணிட்டு இருக்கு, அதுலேயே இருந்துட்டுருக்கு. டெய்லி ஒன்று ஒன்றா எடுத்து அவன் மட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதுங்களுக்கு தெரியலா தெரியல இருக்கட்டும், இப்போ நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கான நமக்கும் தெரியல, ஆனால் இந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஜென்மால தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த ஆடை பார்த்து கைட்டு இருந்த ஆடு எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கு. வெட்டவன் தான் எடுத்துட்டு போகிறான், அவங்ககிட்டயே மேன கத்திட்டே போகிறது அந்த ஆடு, ஏன்னா தன்னை வெட்ட போறான்ற அறிவு அதுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம எப்படி இருக்கோம் கேட்டால் நாமளும் அப்படிதான் இருக்கோம், ஆடு மாதிரி இழுத்துமே நம்ம போக மாட்டோம், ஆனால் நாமளா கட்டுப்படுத்திக்கணும் இல்லையா. இன்னொருத்தரை கட்டுப்படுத்த நான் விடமாட்டேன், ஆனால் என்னுடைய காமக்குழந்தைகள்லாம் நான் கட்டுப்படுத்த நான் கட்டுனு இருப்பேன் சந்தோஷமா அப்படி இருந்துட்டு இருக்கோம். இது அந்த அஞ்ஞானத்துல இந்த மோதலும் அஞ்ஞானமா இருக்குது, எனி எக்ஸ்டெண்ட் வி கேன் கோ. ஆக மொத்தம் விலங்கு இல்லாம ஒரு பிசிக்கல் விலங்கு இல்லாமல் விலங்கோட இருந்துட்டு இருக்கோம். அது மாதிரி சத்தலோகபரி இந்த இந்த விரக்ஷம் மனதில் அப்படி இருந்துருக்கு, கீழே கீழே போக போக எக்ஸிஸ்டன்ஸ்ல பாண்டேஜ் ஜாஸ்தியா இருந்துருக்கு. பிருத்திவி நிவாசி சகல நர பஷ மிருக மிருக பக்ஷி கிருமி கீட்ட பதங்க தாவர அந்தத்தைய அதஷாக்கத்வம், அதஷாக்கத்வம்னா அந்த கிளைகள்ல தான் இருந்தாகணும். ஷாக்கா மிருகன்னு குரங்குக்கு பெயர், ஷாக்கா மிருகன்னு குரங்குக்கு பெயர், நாமளும் ஷாக்கா மிருக தான் இருக்கும், ஏன்னா இந்த கிளைகள்ல தான் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த காலத்தில் உலகம் வேலை வேலையில அனுப்பிட்டு இருக்கோம், நம்ம அனுப்பிட்டு இருக்கோம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் நமக்கு உலகம், அந்த வஸ்துக்கள் போயிருந்துனா உலகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கைன்றது எது இருக்கோ இல்லையோ ஓடிந்தா இருக்க போகுது, அப்ப நாம என்ன பண்றோம் அந்த எதையும் விட முடியாம எல்லாத்தையும் கயத்தை போட்டு கட்டிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நர பசு மிருக பட்சி கிருமி கீட்டன் எல்லா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாத்துக்கும் அதக்ஷாக்கத்தில் கீழே இருந்துருக்கு. அசங்க ஹேத்து பூதாத்து ஆசம்யக்கு ஞானோதயாத்து பிரவாக ரூபேன அச்சேத்தியத்துவேன அபேயத்வம். இதுக்கு ஏ அபேயம்னு சொன்னார், ஜெயம்னு சொன்னா நசிஞ்சு போகக்கூடியது, அபேயம்னா நசியாம இருக்கே இருக்குன்னு சொன்னா அசங்க ஹேத்து பூதாத்து ஆசம்யக்கு ஞானோதயாது. அசங்கம்னா டிசோசியேஷன், அந்த டிசோசியேஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் பிரவாக ரூபமா இந்த அச்சேத்தியத்துவேன வெட்டப்பட முடியாம இந்த விரக்ஷமானது வளர்ந்துட்டே இருக்கிறதுனால இது அவ்வியம் ஆச்சு. எஸ்யச்ச அஸ்வத்தஸ்ய சந்தாம்சி பர்ணாணி ஆகு சந்தாம்சி ஹிருதய. என்னன்னு கேட்டா எல்லாமே வேத மூலம்தான். நம்ம எந்த விஷயத்தை அடையணும்னு நினைச்சாலும் நமக்கு வழி ஸ்ருதி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கூட அதுலேருந்து மறுபடியும் மறியும் அந்த வழியில இருக்கலாம். ஆக மொத்தம் எந்த ஆசைப்பட்டு அடையிறதுக்கு விருப்பமா இருந்தாலும் அதுக்கு வந்து வேத மூலமா இருக்கனால அந்த ஸ்ருதி தான் அதே இலைகளா இருக்கு. நாம் அந்த இலைகளை சாட்டு நின்றுருக்கோம். வாயவியம் ஸ்வேத மாலபேத பூதி காமகா ஐந்திராக்னம் ஏகாதச கபாலம் நிர்பபே பிரஜா காமகன்னா ஸ்ருதியில என்ன பண்றதுன்னு கேட்டா எதை ஆசைப்படுறானோ அதுக்கு ஒரு கர்மா ருச்சிடும். அப்ப இலை இலைதான் முதல்ல வந்தாங்க, இலைக்கு அப்புறம் தான் பூ, பூக்கு அப்புறம் தான் பழத்துக்கெல்லாம் வரணும். ஆக மொத்தம் இலை எப்படி நம்ம புஜிக்கக்கூடிய பழத்துக்கெல்லாம் மூலமா இருக்கோ அவர் ஸ்ருதி வச்சனங்கள் இருக்கு இல்லையா. இத்தியாதி ஸ்ருதி பிரதிபாதித்தேகி காமிய கர்மபிகி விவர்ததே. இந்த காமிய கர்மங்களை கொண்டுதான் சம்சார விரக்ஷமானது வளர்ந்துருக்கு. இது சந்தாந்தியவ தஸ்ய அஸ்ய பர்ணாணி. அதனால வேதங்கள் தான் இதனுடைய கிளைகள். பத்ரைகி விரக்ஷம் வர்த்ததே, பத்திரங்கள் தான் விரக்ஷம் வளரும். இலையிலட்டி விஷயம் வளர போறது இல்லையா. அதனால யஹ தம் ஏவம் பூதம் அஸ்வத்தம் வேத தம் வேதகித்து. எவனொருவன் இப்படிப்பட்ட அந்த அஸ்வத்த மரத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் தான் வேதகித்து. வேதோகி சம்சார விரக்ஷஸ்ய சேதோபாயம் வததி. அந்த வேதமே என்ன பண்றது, இந்த விரக்ஷத்தை நாம வெட்டுறதுக்கு அது வந்து ஒரு இது உபாயத்தை, சேத உபாயம் வெட்டுறது உண்டான உபாயத்தை சொல்லிக் கொடுக்கறது. அது பகவான் அடையிறது சேதஸ்ய விரக்ஷஸ்ய சொரூப ஞானம் சேதனோபாய ஞானோபயோகி இது வேதகத்தை இருந்துச்சது. சேத்தியசிய விரக்ஷஸ்ய சேத்தியம்னா வெட்டப்பட வேண்டியது, இந்த வெட்டப்பட வேண்டிய விரக்ஷத்தினுடைய ஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம ஞானம் வந்து இன்னொன்று அந்த விரக்ஷத்துடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். சேதனோபாய ஞான உபயோகி அப்ப விரக்ஷத்தை பத்தி தெரிஞ்சுட்டாதான் அதை வெட்டுறதுக்கு உண்டான ஞானம் ஆத்ம ஞானம் அதை அடையிறதுக்கு இது உபயோகமா இருந்துருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு கலந்து கட்டி இருக்குன்னு சொன்னா ஒன்னை மட்டும் தெரிஞ்சிருந்தா போறாது, இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது வேற அது வேறன்ற ஞானமானது கம்ப்ளீட்டா ஏற்படும். அப்ப ஆத்ம ஞானத்தை ஏற்படுறதுக்கு அந்த விரக்ஷ ஞானமும் உபயோகியா இருந்திருக்கு, பிரகிருதியோட ஞானம் உபயோகியா இருந்திருக்கு. இது வேதகித்து இது உச்சதே. ஏன்னா அது தெரிஞ்சுட்டா வேதகித்து ஆக முடியாது. ஆத்ம ஞானம் தான் நமக்கு தேவை, ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு அந்த விரக்ஷ ஞானம் தேவை. அதனால அவன் தான் வேதகித்துன்னு இங்க சொல்ற. அப்புறம் அதஸ்தோர்தம் வசுதாஸ்தசி சாக்காக குணப்பிரபிருத்தா விஷய பிரபாலாக அதஸ்த மூலா நிசந்ததானே கர்மானுபந்தியே மனுஷருக்கே. எல்லா கர்மத்துக்கும் இது பைண்ட் பண்ணுறதா இருந்துருக்குன்னு சொல்கிறார். அதை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ய கல்யாணகுணசாலிமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.